எனக்கொரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி தங்கள் மாதிரி நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைகிரி உன்முகம் பார்த்து தோன்றினாய் பூக்களை பார்த்து கொள்கிறேன் பூக்களின் காது மெல்லமாய் உன் பெயர் சொல்லி பார்க்கிறேன் எனக்கொரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி தங்கள் மாதிரி நீ ஒரு ஒரு கோடி நீ கொடி என் கோடி